ஆடிப்போனவனி அவ அலமயக்கும் தாவணி, ஆடிப்போனவனி அவ அலமயக்கும் தாவணி. நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி. ஆடிப்போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, ஆடிப்போன அவனி அவ அலமயக்கும் தாவணி. பாம்பாக பள்ள காட்டி கொத்துற பள்ள காட்டி கொத்துற பாவாட ராட்டினமா வந்து சுத்துற. ஆடிப்போன ஆடிப்போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, ஆடிப்போன அவனி அவ அலமயக்கும் தாவணி.